33வது நாளுக்கான தியானம். நாம் செய்யக்கூடிய எளிய ஊழியம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரசங்கி 11:1. ஒரு சுவிசேஷ துண்டு பிரதி மாபெரும் எழுப்புதல் உண்டாக்கியது. 9 மிஷினரிகளை உலகிற்கு தர காரணமாயிருந்தது. தமிழ்நாட்டிலும் சிறந்த மருத்துவ பணி மூலம் சரீர சுகம் மட்டுமல்லாமல் ஆத்மீக சுகத்தையும் பெற செய்தது. அது என்ன துண்டு பிரதி? யார் அதை படித்தார்? அதன் மூலம் தமிழ்நாட்டில் மருத்துவ பணியா? ஆம். ஒரு நாள் ஜான் ஸ்கட்டகர் என்பவர் தனது நண்பரை பார்க்க ஒரு இடத்தில் காத்திருந்தார். அப்போதுதான் அவர் கண்களில் பட்டது அந்த துண்டு பிரதி. அதன் தலைப்பு உலகத்தின் மனம் திரும்புதல். கண்டதும் கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். பின் நாட்களில் தன்னை ஊழியத்திற்கும் அர்ப்பணித்தார். அவர் தனது 7 மகன்களையும் 2 மகள்களையும் மிஷினரி பணிக்கு அர்ப்பணித்தார். அவரது குடும்பத்தில் உள்ள 43 பேர்களும் கிறிஸ்தவ பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களே. ஜான் ஸ்கட்டரின் பேத்தி தான் நாம் வேலூரில் CMC மருத்துவமனையை நிறுவி மருத்துவ பணியோடு சுவிசேஷ பணியையும் செய்த ஐடா ஸ்கடர் அம்மையார் ஆவார். தலைமுறை தலைமுறையாய் ஒரு குடும்பம் கிறிஸ்துவின் பணி செய்து வருமாயின் அது சரித்திரத்திலேயே சிறந்த உதாரணம் தானே. ஒரு கைப்பிரதி ஒருவரை மாற்றியதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் ரட்சிப்பின் பாதையில் கடந்து வந்துள்ளனர். தேவன் நமக்கு கொடுத்துள்ள கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே. அப்படியென்றால் முழு நேர ஊழியர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்கும் கடமை உள்ளது. ஊழியம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது மேடையேறி மைக் பிடித்து பிரசங்கிப்பது மட்டும்தான். இதை நினைத்ததும் நாம், ஐயோ நான் மிகவும் பயந்தாங்கோழி, நமக்கெல்லாம் இந்த ஊழியம் செய்ய முடியாது என முடிவு கட்டி இது முழு நேர ஊழியக்காரர்களின் வேலை என ஒதுக்கி விடுகிறோம். நாம் தேவனுக்காக நம்மால் இயன்ற ஏதாவது ஒன்றை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீ செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய் என்று. ஆம், நாம் செய்யும் காரியம் சிறியதோ பெரியதோ, பிரம்மாண்டமானதோ அற்பமானதோ எதுவாயினும் அதை முழு உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். நம் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் உண்டு. அது கைப்பிரதி கொடுத்து, டிராக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியம். இதில் உடனே எந்தவித விளைவையும் காண முடியாது, ஆனால் நிச்சயமாக பரலோகத்தில் காணலாம். எப்போது உங்கள் கையில் இதை வைத்திருப்பீர்கள் என்றால், பேருந்திலே, ரயிலிலே, வேலை ஸ்தலத்திலே, படிக்கும் இடங்களிலே, சந்தையிலே கொடுக்கலாம். சில வேளை பஸ்ஸில் நாம் இருந்துவிட்டு எழுந்திருக்கும் போது அந்த இடத்தில் டிராக்ஸ் எனப்படும் கைப்பிரதிகளை வைத்துவிட்டு எழுந்து வரலாம். அங்கு அமர வருபவர்கள் அதை கையில் எடுத்து என்னவென்று நிச்சயமாய் பார்ப்பார்கள். ஆனால் அவைகளை கொடுக்கும் முன் நாம் ஜெபித்திருக்க வேண்டும். இதை நான் கொடுக்க போகிறேன், கர்த்தாவே இதை பெறும் எந்த நபராயிருந்தாலும் அவருடன் இடைப்படும் என சின்ன ஜபம் செய்துவிட்டு கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும் டிராக்ஸ் தெளிவாய் எளிய முறையில் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பற்றியதாக இருக்க வேண்டும். புற மதங்களை தாக்கும் வார்த்தைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வாங்குகிறவர்கள் படிக்கவும், படிப்பவர்கள் இருதயம் மாற்றப்படவும் கருத்தாய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஜெபமின்றி நாம் செய்யும் அத்தனையும் வீண் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஒரு கைப்பிரதி ஒரு தலைமுறையினரையே மிஷினரிகளாக உலகிற்கு தர காரணமாயிருந்துள்ளது என்றால், நீங்களும் இந்த எளிய ஊழியத்தை செய்யலாமே. ஒரு சகோதரன் ஊழிய வாஞ்சை உள்ளவர். கிறிஸ்துவை பற்றி பகிரங்கமாக சொல்லக்கூடாத ஒரு நாட்டில் வேலைக்கு வந்தார். அவருக்கு எப்படியாயிலும் தான் காண்கிற ஒவ்வொரு புற மதத்தினருக்கும் கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆவல். அந்த நாட்டின் மொழியில் கை நிறைய டிராக்ஸ்களை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று அங்கு தனியாக நின்று வைத்தியருக்காகவோ மருந்துக்காகவோ காத்து கொண்டிருக்கும் ஆட்களில் சென்று ஆங்கிலத்தில் டோன்ட் வரி, காட் லவ்ஸ் யூ, ஹீ வில் ஹீல் யூ என்று சொல்லிவிட்டு அவர்கள் கையில் ஒரு பிரதியை கொடுத்து விட்டு வேகமாய் சென்று விடுவார். அவருடைய ஊழியம் ஒரு சவாலாக இருந்தது. மாட்டினான் அவ்வளவுதான், ஆனால் கர்த்தர் அவரை காத்து கொண்டார். அவர் இப்போது அங்கு இல்லை, தன்னுடைய நாட்டிற்கே போய்விட்டார். சுவிசேஷத்திற்கு தடை விதித்திருக்கும் அந்த நாட்டிலேயே அவர் அறிவித்தார் என்றால், சுதந்திரமான நம் நாட்டில் நாம் இந்த ஊழியத்தை, எளிய ஊழியத்தை செய்வதற்கு தடை ஏதும் இல்லையே. கர்த்தர்கன்றி எதையாவது செய்வோம், ஆத்துமாக்களை கர்த்தரிடம் கொண்டு வருவோம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அமேன், அல்லேலூயா. ஒரு பாடல் வரி இவ்வாறு வருகிறது பாருங்கள். தரிசு நிலங்கள் அநேக உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் என்று ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் திறக்கப்பட்டிருக்கிற கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன் நாங்கள் எப்படியாவது உம்மை அறியாத மக்களுக்கு உம்மை குறித்து சொல்ல வழிகளை திறந்து தாரும் ஐயா. ஒரு சிறிய கைப்பிரதி மூலம் ஒரு குடும்பம் தலைமுறையாக உமக்கு உண்மையான ஊழியத்தை செய்ய முடியும் என்றால், அந்த எளிய ஊழியத்தில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். நாங்கள் கைப்பிரதிகளை கொடுக்கிற ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் தாமே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சிறிய ஊழியமானாலும் வேறு எந்த ஊழியமானாலும் அதை முழு இருதயத்தோடு செய்யவும், அதன் மூலம் உம்முடைய நாமம் அறிவிக்கப்படவும் தேவன் தாமே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.